ಶ್ರೀಶೈಲ ವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯ ಸೂನುಂ ಮಾಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸವಾ ಹೃದಿ. ಇನ್ನಿಕ್ಕಿ 25th திருநாம. இந்த 5 திருநாமால சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய ஆச்சாரிய பிராச்சாரிய மேல எவ்வளவு பக்தி இருந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடியதான ஒரு 5 திருநாமா. யதிராஜ பதம் போஜ துவந்த மாத்வி மதுவிரதா அப்படின்னு திருநாமம். திருநாமாக்கு நேர் அர்த்தம் யதிராஜர்னு சொல்லக்கூடியதான சுவாமி ராமானுஜருடைய திருவடித்தாமரைகளில் தேன் பெறுகிறது, அந்த தேனை நுகரக்கூடியதான வண்டு போன்றவர் சுவாமி அப்படிங்கிறது அர்த்தம். யதிராஜருடைய பதாம்போஜம் திருவடிகளே தாமரை, அந்த தாமரை இரட்டை தாமரை, ரெண்டு திருவடி இருக்கிறதுனால ரெண்டு தாமரை, அந்த தாமரைகள்லேருந்து மதுவானது தேனானது பெருகிறது, அந்த தேனை சாப்பிடக்கூடியதான மதுவிரதம்னு வண்டுக்கு பேர். மதுவிரதா அப்படின்னா வண்டை மதுவிரதான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். ஏன்னா அது அது இந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடியதான தேனை மாத்திரமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால அதுக்கு மதுவிரதான்னு பேர். அந்த மதுவிரதனா இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமா இது. அவர் சுவாமி வந்து எப்படி சுவாமி பாஷ்யகாரர் மேல பக்தியோட இருந்தார்ன்றத இந்த திருநாமா சொல்றது. பொதுவா இந்த வண்டெல்லாம் தாமரையில் இருக்கிற தேனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அந்த தாமரை மேலே ரொம்ப அடிக்டாக இருக்கும். ஏன்னா தாமரையில் நிறைய தேன் இருக்கும் அப்படிங்கிறதுனால வண்டு எல்லாம் தாமரைக்கிட்டேயே சுற்றின்னு இருக்கும். நம்ம குளத்துலலாம் பார்த்தா கூட தாமரை மேலே வண்டு சுற்றின்னு இருக்கும். இந்த இப்போ இந்த டிஸ்கவரி சேனல்லாம் நான் விஸ்தாரமாக அதை காட்டுறேன், அதெல்லாம் அன்றைக்கே பெரியவா சொல்லிட்டா. அது மாதிரி தாமரையில் இருக்கிற வண்டு வேறு புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிடாது. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பாஷ்யகாரருடைய திருவடி தாமரையிலேருந்து ஒழுகக்கூடியதான பெருகக்கூடியதான இந்த தேனை சாப்பிட்டதுனால அந்த அதாவது தேனை சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால வேற எந்த மதத்தோடைய உக்திகளையும் மதிக்காமல் இருந்தார். ஏன்னா இந்த தேனுண்ணும் மண்டு வேற இது வேற இடத்துக்கு போகாது. தாமரை கிட்ட இருக்கிற வண்டு தாமரையை தாண்டி வேற எந்த புஷ்பத்துக்கிட்டையும் போகாது. அதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா சுவாமி தேசிகன் ராமானுஜருடைய கிரந்தங்களையே தன்னுடைய தாரக போஷக போக்கியங்களாக வச்சுருந்தாருன்றது சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள்ல இருந்தே தெரியும். பாஷ்யகாரர அவருடைய சரித்திரங்கள் வச்சுட்டே ஓட்டக்கூடியவா சில பேர். அவளுக்கு சுவாமி பாஷ்யகாரருடைய கிரந்தங்கள் மேலெல்லாம் அவ்வளோ ஈடுபாடே இருக்காது. வெறும பாஷ்யகாரர் சுவாமி ராமானுஜர் அவர் இது கருணை இதுன்னு இந்த மாதிரி கதையை சொல்லி அவர் இதை பண்ணார் அதை பண்ணார்ன்னு கதையை சொல்லுவாளே தவிர சுவாமி பாஷ்யகாரருடைய 9 கிரந்தங்கள் நவரத்னங்களையும் சீண்டவே மாட்டா. ஆனால் சுவாமி அப்படி இல்லை. சுவாமிக்கு சரித்திரமும் முக்கியம். அதை காட்டிலும் சுவாமி பாஷ்யகாரருடைய நவகிரந்தங்கள் நவரத்னமாக இருக்கக்கூடிய நவகிரந்தங்களையும் தன்னோட வாழ்நாள் பூர்த்திக்கு சுவாமி பாஷ்யகாரருடைய கிரந்தங்களையே அனுபவிச்சுண்டு சேவிச்சுருந்தார்ன்றத சுவாமியே சாதிக்கிறார். இந்த அபீதி ஸ்தவத்தில் கடைசி காலம் ரொம்ப பின்னாளில் பண்ண கிரந்தம் அபீதி ஸ்தவம். அதில் சாதிக்கிறச்சே கூட யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயஹா யதி பிரவர பாரதி யதி ஸ்ரேஷ்டராக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய பாரதி அப்படின்னா வாக்கு அது ஸ்ரீசூக்திகள்னு அர்த்தம். அந்த ஸ்ரீசூக்திகள்லேயே ஸ்ரீசூக்திகள்லேயே இல்லை ஸ்ரீசூக்திகளுடைய ரசத்துடைய கூட்டம் ரசபரேன அந்த ரசங்கள்லாம் பாஷ்யகாரருடைய கிரந்தங்களில் ரசக்குவியல்கள் இருக்குது அப்படின்னு சாய்க்கிற ரசக்குவியல்கள்லேயே ரசபரேன நீதம் வயா, இந்த ரச கூட்டத்தினாலேயே தன்னுடைய ஆயுசானது தள்ளப்பட்டது. நான் இத்தனை நாள் என் காலத்தை ஓட்டிட்டேன்னு நம்மலாம் சொல்றோம் மூல்யோ, நாமெல்லாம் என்னத்தை வச்சு காலத்தை ஓட்டினோம், உண்டியே உடையே சாப்பாடு, கலர் கலராக ட்ரெஸ்ஸு, வெள்ளை சுத்தனம், சினிமா தியேட்டர், ஆஃபீஸ், குடும்பம், குழந்தைகள், இப்படின்னே நாம காலத்தை ஓட்டினோம். ஆனால் சுவாமி தேசிகன் எதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வய, ரசபரேனேவ வயஹா நீதம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாருன்னா எவ்வளோ பரிச்சயம். அது எந்த காலத்தில் சொல்கிறாருன்னா பிரபுல்ல பலிதம் சிரஹா, கடைசி காலத்தில் என் தலையெல்லாம் வெளுத்து போய், தலையும் வெளுத்தது தேசிகனுக்கு. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தில் சுவாமி தேசிகனுக்கு தலையெல்லாம் வெளுத்து போன காலத்தில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் இருக்கிறவாள்லாம் இது சொல்லுவா, ஆமாம் என் காலமும் போச்சு, நான் சாப்பிட்டேன், ஆஃபீஸ் போனேன், இந்த கம்பெனிக்கே உழைச்சி கொட்டினேன், என் காலம் போச்சுன்னு லௌகிகாள் நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள். ஆனால் சுவாமி தேசிகன் அப்படி சொல்கிறவரான், அந்த எதிப்பிரவர பாரதி பாஷ்யக்காரருடைய சீசூக்திகளுடைய ரசத்திலேயே என் காலங்கள்லாம் கழியப்பெற்றது அப்படின்னு சாதிக்கிறார். இன்னொரு இடத்துல ரகசியத்ரய சாரத்தில் கடைசி ஸ்லோகம், நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்திபிர் யௌவனம். இது இந்த ஸ்லோகத்தில் ஒரு ரசமான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா எல்லாருக்கும் ஸ்திரீகள்னால தன்னுடைய காலம் எல்லாம் கடந்தது அப்படின்னு சொல்லி கவிகள்லாம் வர்ணிப்பா. நம்மளுக்கும் அதுதான் விஷயம், ஸ்திரீகள் விஷயத்தில் தான் நம்மளுடைய அதாவது ஈடுபாட்டிலேயே மாதரார் கயல்கனென்னும் வலையுள்பட்டு அழுந்து வேணை அப்படின்னு ஆழ்வார்லாம் சாய்க்கிறார். இந்த ஸ்திரீகள் விஷயத்திலே ஈடுபட்டே நம்மளுடைய காலங்கள்லாம் கழிஞ்சிடும். ஆனால் தேசிகன் சொல்கிறது எனக்கும் ஒரு ஸ்திரீ இடத்துல தான் வந்து காலம் கழிஞ்சுது அப்படிங்கிறார். ஏன்னா அது நமக்கும் சுவாமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்குது. அவருக்கு ஆவருத்திங்கிற ஸ்திரீ, ஆவருத்திங்கிறது ஸ்திரீலிங்கம் இங்கே, ஆவருத்தி பிர் எவ்வனம், ஆவருத்திங்கிறது ஸ்திரீ. எந்த விஷயத்தோட ஆவருத்தி அப்படின்னா, எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பிஹி, எதி சார்வபௌமர் சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளுடைய ஆவருத்தினால அதை புனப்புனக சுவாமி வந்து வாசித்து அதே ததேக தியான பரராக இருந்தவர் சுவாமி தேசிகன் மாத்திரம்தான். அதனால தான் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை பெசகில்லாமல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சுவாமின்னா அது சுவாமி தேசிகன் தான். ஏன்னா வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் அவதாரமே பாஷ்யக்காரருடைய யதீந்திராம்சகான்னு சொல்லி இவர் பாஷ்யக்காரருடைய அம்சாவதாரம் சுவாமி தேசிகன். அப்போ இருக்கிற அது மாத்திரம் இல்லாத தன்னுடைய வாழ்நாள் பூர்த்திக்கு சுவாமி ராமானுஜருடைய கிரந்தங்களை மாத்திரமே சேவிச்சுட்டு காலத்தை கழித்தவர். அப்போது ராமானுஜருடைய கிரந்தங்களில் என்ன திருவுள்ளம் சுவாமி பாஷ்யக்காரருக்கு அப்படிங்கிறது இவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால தான் பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களுக்கு அத்தனை கிரந்தங்களுக்கும் இவர் ரக்ஷ சாதிக்கிறது, அதே மாதிரி அதுக்கு அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறதுன்னு இவரால் மாத்திரம்தான் முடியும். அதனால் சரியான இந்த திருநாமாக்கு உதாகரணம்னா சுவாமி தேசிகன் தான். யதிராஜ பதாம்போஜ துவந்த்வ மாத்வி மதுவிரதஹ அப்படிங்கிறது வேற தெரியாது. சுவாமி பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள், பூர்வாச்சாரியாருடைய கிரந்தங்கள், இது தவிர சுவாமி தேசிகனுக்கு வேற எதுவும் இந்த லௌகிக விவகாரங்கள்லாம் ஈடுபடவே மாட்டார். ஏன்னா இதுலேயே காலங்கள் சிறபரிச்சயம் இதுலேயே பண்ணி பண்ணி மீதி விஷயங்கள்லாம் அவளுக்கு விஷயம்னே கிடையாது. நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பிர் எவ்வனம், என்னுடைய எவ்வனம்ன்றது இந்த சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிச்சு சேவிச்சே என்னோட யவனம் எல்லாம் போயிடுது அப்படின்னு சாதிக்கிறார். அவ்வளோ சுவாமி ராமானுஜர் மேலே ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளில் சுவாமியினுடைய திருவடிகளில் பக்தி அப்படிங்கிறது தெரியறது இந்த திருநாமாலேருந்து. எதிராஜ பதாம்போஜ துவந்த மாத்வி மதுவிரதா, அடுத்த திருநாமா யாமுனார்ய பிரேமமூர்த்தி. ஆளவந்தார் இடத்துல ஒருத்தர் பக்தி வச்சார்னா அது எந்த ரூபமா இருக்குன்னா அது சுவாமி தேசிக்கணும். அதாவது ஆளவந்தார் இடத்துல வச்ச பக்தியினுடைய வடிவுன்னா இவர் தான். அந்த அளவுக்கு சுவாமி ஆளவந்தார் திருவடிகளில் பக்தி இவருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ஆளவந்தாருடைய கிரந்தங்கள் கீதார்த்த சங்கிரகம், சதுஷ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம்னு இந்த கிரந்தங்கள் எல்லாத்துக்குமே சுவாமி தேசிகன் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். கீதார்த்த சங்கிரகத்துக்கு ரக்ஷ சாதிச்சிருக்கார். ஏன்னா அவ்வளவு பக்தி ஆளவந்தார் மேல. அது சொல்றச்சே அதிகார சங்கிரகத்துல ரகசியத்திரை சாரத்துல சொல்றச்சே, ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கே, நாங்கள்லாம் யாரு தெரியுமா, ஆளவந்தார் சிஷ்யாள் அப்படின்னு சொல்றதுல நான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றார். ஆளவந்தார் சுவாமி தேசிகன் இவாளுக்கு ஒரு சாமியம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, ஆளவந்தார் பெருமாள் கீதைய 700 ஸ்லோகத்தில் சொன்னதை இவர் 32 ஸ்லோகம் சாதிச்சிட்டார். கீதார்த்த சங்கிரகம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களா, அதுலன்னா எப்படி சுருக்கியிருப்பார்னா, எல்லா விஷயங்களும் அந்த அத்தியாயத்தில் என்ன விஷயம் சொல்றதோ அதை அந்த ஒரு ஸ்லோகத்தில் சாதிச்சிருவார். அதை அப்படியே தமிழ் பாசுரமாக ஆக்கினது சுவாமி தேசிகன். கீதார்த்த சங்கிரகம் பேர் கூட மாத்தலை, கீதார்த்த சங்கிரகம்னு தானும் பண்ணார் தமிழில். அதுலேயும் இப்போ அது ஒரு உதாரணத்தை சொல்லி பார்க்கணும்னா, இப்போ 4வது அத்தியாயம் அவதார ரகசியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அவதார ரகசியத்திலாம் சாதிக்கிறார் கண்ணன் 4வது அத்தியாயத்தில். அப்போ 4வது அத்தியாயத்துக்கு சங்கிரகம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தையும் சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரக தமிழ் பாசுரத்தையும் வச்சுட்டு பார்த்தோன்னா 4வது அத்தியாயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தில். பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்தி, தன்னுடைய ஸ்வபாவம் என்ன, தான் அவதாரம் பண்ணாலும் அஜஹஸ்வஸ்வபாவனாய் இருப்பான் பெருமாள். அதாவது அஜஹஸ்வஸ்வபாவம்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் பகவானுக்கு என்னென்ன சக்திகள்லாம் உண்டோ, என்னென்ன மேன்மையெல்லாம் உண்டோ, அது அத்தனையும் இங்கேயும் உண்டு. எதையுமே விடுறது கிடையாது பெருமாள். தன்னுடைய ஸ்வபாவம், அதாவது ஸ்வபாவம்னா, தான் ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்கானோ, இந்த சௌசீல்ய ஔதாரிய மாதுரிய காம்பீரிய அந்த எத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ, என்னத்து திவ்யமங்கல விக்கிரகத்தில் என்னென்ன அவயவ சோபம் உண்டோ, சமுதாய சோபம் உண்டோ, அத்தனையும் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணாலும் உண்டு அப்படிங்கிறத சாதிக்கிறார். பிரசங்காத் ஸ்வஸ்வபாவோக்தி, இது அப்படியே தமிழ் படுத்தினா எப்படி இருக்குமோ அதுதான் சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரக பாசுரம். பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் அப்படின்னு சாதிக்கிறார் கீதார்த்த சங்கிரக பாசுரத்தில். பிறவாமை தந்திர, நமக்கெல்லாம் பிறவாமையை தரணுன்றதுக்காக தான் பகவான் லோகத்தில் அவதாரம் பண்ணுறதே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தானே பிறக்கும் பெருமைகளும், பெருமைகள்ன்றதுல ஸ்வஸ்வபாவோக்தி, தன்னுடைய ஸ்வபாவத்தை பற்றி சொல்லின்றானே பெருமாள். என்ன என்ன ஸ்வபாவம், நான் வந்து அஜோபி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்மமாயா அப்படின்னு சொன்னார். அஜோபி சன்னு பிறக்காத இருந்த போதிலும், அவ்யயாத்மா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் இருந்த போதிலும், பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா, என்னுடைய சங்கல்பத்தினால நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சாதிச்சார். அதுதான் தானே பிறக்கும் பெருமைகளும் அப்படின்னு தேசிகன் சாதிச்சார். இது ஆளவந்தாருடைய ஒரு கோடு போட்டார் ஆளவந்தார். பகவத் பாஷ்யகாரர் அதுக்கு பாஷ்யம் பண்ணார். சுவாமி தேசிகன் அதுக்கு தாத்பரிய சந்திரிக்கான்னு சாதிச்சது மாத்திரம் இல்லாத, கீதார்த்த சங்கிரகத்துக்கு ரக்ஷை, கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்லேஷன் தமிழில் கீதார்த்த சங்கிரக தமிழ் பாசுரங்கள். அதனால் யாமனாரிய பிரேமமூர்த்திகின்ற திருநாமா இவருக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஆளவந்தார் திருவடிகள்ல அவ்வளவு பக்தி. அந்த பக்தியே இவர் இவர் பக்திக்கு ஒரு ரூபம் இருந்ததுன்னா அது சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய பிராச்சாரிய பக்தி இருந்ததுன்னு தெரியறது. யமுனார்ய பிரேமமூர்த்தி நாதயோகி சநாதவானு. அடுத்த திருநாமா நாதமுனிகள். இப்படி சோபான கிரமத்தில் போறார். முதல்ல பகவத் பாஷ்யகாரர், அடுத்தது சுவாமி ஆளவந்தார், அடுத்தது சுவாமி நாதமுனிகள். நாதமுனிகள் அப்படின்னு எழுதியிருந்த யோகிஸ்ரேஷ்டர், ஒரு யோகம் பண்ணவர். யோகத்தினால பகவான சாட்சா்காரம் பண்ணி அனுபவிச்சின்றிருந்தவர். அந்த யோகி சிரேஷ்டரை தனக்கு நாதனாக, அதாவது தலைவனாக கொண்டவர் சுவாமி தேசிகன். இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் இவன் தலைவன் அவன் தலைவன் ஏதோ இந்த ஒன்றும் இந்த லௌகிக்காள்லாம் எங்கள் தலைவர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர அதெல்லாம் கேட்கறதுக்கே விரசமாக இருக்கும். இந்த தலைவன் யாரை சொல்லலாம்னா நம்ம ஆச்சாரியால் தான் தலைவன் சொல்லணும். ஏன்னா அவன் நம்மளை நல்வழியில் அழிச்சுட்டு போய் சன்மார்க்கத்தை பகவானுடைய ஸ்ரீவைகுண்டத்தையே நமக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கம் இது. அவாளெலாம் தான் நாம் தலைவன் சொல்லவே. தேசிகன் அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். நாதயோகீசனை நாதவானாக உடையவர். இவர் நாதவான் அப்படின்னா நாதனாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். தானே தன்னுடைய ஸ்ரீசூக்திகளில் சாதிக்கிறச்சு நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் அப்படின்னு சாதிக்கிறார். நாதேன முனினா, இந்த நாதமுனிகள் இருக்காரே ரங்கநாதமுனிகள்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அந்த அந்த சுவாமி எழுந்திருந்ததுனால நாங்கள்லாம் நாதவானாக ஆனோம், இல்லைன்னா நாங்கள்லாம் அநாதைகளாக இருந்திருப்போம். ஏன்னா அவர் இந்த சம்பிரதாயத்தில் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி இந்த சம்பிரதாயத்துக்கு நல்ல வழியை காண்பிச்சு, அது மாத்திரம் இல்லாத பேருபகாரமான நம்மாழ்வார் சாட்சா்காரம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தங்களையும் தான் வந்து இந்த சம்பிரதாயத்துக்காக அனுகிரகிச்சர். நாதமுனிகளுடைய ஒரு இந்த சம்பிரதாயத்துக்கு அனுகிரகிச்சதுல 4000 திவ்ய பிரபந்தம்ன்றது ஒரு ரொம்ப பெரிய கொடை. காலம் வளம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் அப்படின்னார் சுவாமி தேசிகன். ரெண்டு சிஷ்யாள், மேலையத்தாழ்வான் கீழே கீழையத்தாக ஆழ்வான்னு, அதில் ஒருத்தர் ஸ்ரீவத்ச கோத்திரம், இன்னொருத்தர் வாதூல கோத்திரம். அப்படி ரெண்டு கோத்திரத்துக்காராலையும் தான் யோகத்தினால சாட்சா்காரம் பண்ணப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தையும் தன்னுடைய சிஷ்யாளுக்கு இசையோடு சொல்லி கொடுத்தாராம். தாளம் வழங்கி, இந்த தாளம் வச்சிருந்து இன்னைக்கெல்லாம் அரையர சேவைன்னு பண்ணுறாளே அந்த தாளத்தில் பண்ணி அதெல்லாம் நாதமுனிகள் அனுகிரகம் பண்ணது. அப்படி அந்த தமிழ் மறை இன்னிசை, தமிழ் மறையே இன்னிசை, அதை வந்து இந்த தாளத்தோட வழங்கி இவர் வள்ளலானார், வள்ளலாக மாறினார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாத யோகீச நாதவான், அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சம்பிரதாயமே இல்லை. மூடும் தவநெறி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் மிகர் நாணிலத்தே. தன்னுடைய சாத்திக அகங்காரத்தை காண்பிக்கிறார். இந்த நாதமுனிகளுடைய திருவடிகளில் நாங்கள்லாம் பக்தி பண்றவா, நாதமுனிகளுடைய பரம்பரையில் வரக்கூடியவா நாங்கள்லாம், நாளும் தொழுதெழுவோம், நித்தியம் நித்தியம் நாங்கள் நாதமுனிகளுடைய திருவடிகளை சேவிப்போம். அப்படி சேவித்ததுனால எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா எங்களுக்கு நிகர் யாரு, ஏன்னா நாங்கள்லாம் நாதமுனிகள் சம்பிரதாயத்தில் வந்தவா, நீங்கள்லாம் யாரோ அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கக்கூடியதான ஒரு பக்தி நாதமுனிகள் இடத்துல அப்படின்னு தெரியறது. நாதயோகி சநாதவானு பராங்குஷ பதாசக்தா, நம்மாழ்வாருடைய திருவடிகளில் ஈடுபட்டவர் அப்படிங்கிறது. அடுத்தது நாதமுனிகளுக்கு அப்புறம் நம்மாழ்வார் இல்லையா ஆச்சாரிய பரம்பரையில், அதனால நம்மாழ்வார் திருவடிகள்லேயே ஈடுபட்டவர் அப்படின்னு. பகவத் பிராப்திக்கு நம்மாழ்வாருடைய கிருபையே காரணம். ஏன்னா தான் சாதிக்கிறச்சே அந்தமிலா பேரின்பம் அருந்தவேர்க்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்துன்னு சொல்லக்கூடிய பாசுரத்துல தந்தையென நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம். நமக்கெல்லாம் பிதாசி லோகசிய சராச்சரஸ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய கிரமத்துல பிதா சர்வலோகத்துக்கும் பிதா எம்பெருமான். அவன் பெருமான் மாத்திரம் நம்ம சம்பிரதாயம் இல்லை, பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறவன் தான் பெருமாள் என்னைக்குமே. ஆனா சில ராவண கோஷ்டியை சேர்ந்தவாள்லாம் பிராட்டி பிரிச்சு பெருமாள் மாத்திரம்தான் ஜகத்காரணம், அதே மாதிரி மோட்சப்பிரதம்னு சொல்லக்கூடியவாள்லாம் ராவணாதிகள். ராவணன் எப்படி பெருமாளை தனியா விட்டுட்டு பிராட்டியை மாத்திரம் அனுபவி, அதாவது பிராட்டிய பிரிச்சு பெருமாளை தனியாக நிற்க வச்சானோ அதே மாதிரி தான் இந்த ராவண கோஷ்டிகள்லாம் சில பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் பிராட்டியே வேண்டாம், பிராட்டியும் ஏதோ ஓரமாக இருந்துட்டு போகிறோன்னு இருக்க வச்சிருக்காளே தவிர பிராட்டிக்கு இருக்கக்கூடியதான மகிமைகள் எல்லாம் ஒத்துக்காதவா. அப்படி இல்லாமல் சுவாமி நம்மாழ்வார் பல இடத்துல பெருமாளும் பிராட்டியும் தான் தத்துவம், பிராட்டிக்கு மோட்சப்பிரதத்துவம் உண்டு, பிராட்டிக்கு பெருமாளுக்கு என்னென்னலாம் வைபவம் உண்டோ அதுக்கு துளியும் குறையாத வைபவம் பிராட்டிக்கு உண்டுன்னு தன்னுடைய திருவாமொழி கிரந்தங்களில் சாதித்தவர். ஏன்னா தாயாரை பற்றி பல இடத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறார், உண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு சேர்த்து சேர்த்தே பல இடத்துல மங்களாசாசனம், பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு சொல்லி தாயார் இடத்து தாயார பல இடத்துல மங்களாசாசனம். அப்படி இந்த இடத்துல சாதிக்கிறச்சே தந்தையன நின்ற தனி திருமால், திருமாலாக தான் நின்னான், அதாவது ஸ்ரீ விசிஷ்டனா இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடிகளில் நாமெல்லாம் சரணாகதி பண்ணோம்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா சடகோபன் அருளினாலே. இந்த நம்மாழ்வார்னு ஒருத்தர் அவதாரம் பண்ணாத போனா எங்களுக்கெல்லாம் இந்த பகவத் பிராப்தி ஏற்பட்டிருக்குமா? அது பாதுகா சாஸ்திரத்துல சமாக்கியா பத்தின்னு ரெண்டாவது பத்ததி, அதுல பூர்த்திக்கு நம்மாழ்வாருடைய அனுபவம். பாதுகா நம்மாழ்வார் ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே, அதுல அனுபவிக்கிறச்சே சொல்றார் திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான். அதாவது திரமிடோபனிஷத் உபனிஷத்து அத்தியனம் பண்ணுறதுக்கு ஏதோ பாக்கியம் இல்லை, நம்மளுடைய ஆலஸ்யம் நமக்கு அது பிராப்தமாகலை, சரி நம்ம 4000 திவ்ய பிரபந்தங்கள் கற்றுப்போம் அப்படின்னு சில பேர் இருப்பா. சில பேருக்கு அந்த 4000 திவ்ய பிரபந்தம் கற்றுக்கணும் அப்படின்ற பாக்கியம் கூட ஏற்படாது, அவருடைய கர்மாவோ இல்லை அவருடைய ஆலசியமோ காரணமாக இருக்கும். ஆலசியம்னா சோம்பேறித்தனம். அப்போது திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான், அதாவது அவள் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாதவ. அந்த நிவேசம்னா அந்த கிளாஸுக்கு அந்த சந்தைக்கு இந்த சந்தையை நாம் போய் சந்தை சொல்லி கற்றுக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாதவாளுக்கு கூட அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன். ஏன்னா பெருமாளுக்கு பிரீத்தி பாத்திரமா ஆக்கிறாராம் இந்த நம்மாழ்வார். எப்படி அப்படின்னா துருவமா விசதிஸ்ம பாதுகாத்மா சடகோபஸ்வயமேவ மானனீயா. ஏன்னா பெருமாளுக்கு பிரீத்தி பாத்திரமா ஆக்கிறதுனா என்ன, பெருமாளுடைய திருவடிய நம்ம தலையில் தரிக்கிறது, பெருமாள் பிரீத்தி ஆனாதானே நம்ம தலைக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் தன்னுடைய திருவடிகளை அனுகிரகம் பண்ணி. அது ஒன்றும் தெரியாத நம்மளுக்கும் எப்படி அனுகிரகம் பண்றாருன்னா அந்த நம்மாழ்வார் காரணம். பெருமாள் திருவடியிலேந்து வந்து நம்ம தலைக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறாரு சட்டாரி ரூபத்துல. சட்டாரின்னா யாரு? சட்டகோபன் நம்மாழ்வார். அதுதான் சுவாமி தேசிகன் தமிழ்ல சாதிக்கிறச்சே தந்தையனின்ன தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. நம்மாழ்வார் அருளை அனுகிரகம் பண்ணத்தினால நாங்க வந்தா நாங்கள்லாம் பெருமாள் திருவடியில தலைய வச்சோம். திரமிடோபருஷன் நிவேச சூன்யான் அபி, அப்பிங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாத பைய இவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாலும் லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் திருமாலாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால நம்மாழருடைய ஸ்ரீசூக்திகள்லேயே இவர் ஊன்றினவர் அப்படிங்கிறது தெரியறது. இன்னொரு இடத்துல இது வந்து நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு நிகம பரிமளம்னு சுவாமி தேசிகன் ஒரு வியாக்கியானம் சாதித்தார். நம்மளுடைய தௌர்பாகிய வசத்தினால அந்த கிரந்தம் இப்போ கிடைக்கல. ஆனால் அந்த கிரந்தத்தில் ஆரம்ப ஸ்லோகம் இப்படி இருந்தது அப்படின்னு சில கிரந்தங்கள்ல இருக்கு. பட்டந்து கதிச்சிச்சட்டாக கபச்சட்டேதி வர்ணச்சட்டாக கடப்பட இதீதரே கடுரட்டந்து வாக்பாட்டவாத். இது நம்மளுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஏற்றத்தை காண்பிக்கக்கூடியதான ஸ்லோகங்கள். என்ன அப்படின்னா, சில பேர் சாஸ்திரங்கள்லாம் வாசிப்பா, சாஸ்திரங்கள் தான் நமக்கு பிரதானம், அது வாசித்தாதான் நம்மளை மதிப்பா, அது வாசித்தாதான் நம்மளுக்கு ஒரு ஸ்ரேயஸ்ஸு அப்படின்னு நினச்சிருந்து அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த சாஸ்திரம் வாசித்து வாசித்து அதுலேயே காலம் தள்ளிடுவா. சாஸ்திரம் வாசிக்கிறதோடு வாசிக்கிறதுக்கான முக்கிய நோக்கே பகவத் விஷயத்தில் ருச்சி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறது. வேதாந்தம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாசிக்கணும் சாஸ்திரங்கள்லாம், இதர சாஸ்திரங்கள் அதாவது வியாக்கரணம் தர்க்கம் இந்த மாதிரி. சில பேர் என்ன பண்ணுறா, அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு அதுலேயே ஈடுபட்டிருக்கா. பட்டந்து கதிச்சித் சட்டாக கபச்சட்டேதி வர்ணச்சட்டாக. வியாக்கரணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சாஸ்திரத்தில் கபச்சட்டத்தை சட்டத்தவ் அப்படின்னு இந்த சூத்திரங்கள் ஆரம்பத்தில் ஐ ஒன்று ரெல்லுக்கு ஏவோங் ஐயௌச் ஹயவரட் அப்படின்னு இந்த சூத்திரங்கள்லாம் இருக்கும். இதுதான் அந்த சாஸ்திரம் மொத்த மொத்தம். இதை வச்சுட்டு தான் அந்த சாஸ்திரமே. சில பேர் என்ன பண்ணுவான்னா தர்க்கசாஸ்திரம் வாசிப்பா. தர்க்கசாஸ்திரத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, அனுமானம் விஷயம், பிரத்யக்ஷம் உண்டு அனுமானம், அனுமானத்தில் என்ன வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்குன்னா கட்டம் பட்டம் இந்த மாதிரி இதையே சொல்லிட்டு இருப்பா. கட்டம் பட்டம் இல்லாத தர்க்கசாஸ்திரம் வாசிக்க முடியாது. வன்னி தூமம் இது இந்த இந்த இதை வச்சுட்டு தான் அந்த சாஸ்திரம். கடப்பட இதீதரே கட்டுரட்டந்து வாக்பாட்டவாத். அதை வச்சுட்டு தன்னுடைய புத்தியை கூர்மை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த வாக்பாட்டம் கட்டத்வா வச்சின்ன பட்டத்வா வச்சின்னு சொல்லி இந்த சப்தங்கள்லாம் சப்த ஜாலங்கள்லாம் பண்ணுவா தர்க்கசாஸ்திரத்தில். ஏன் தேசிகன் வியாக்கரணம் வாசிக்கலையா, தேசிகன் தர்க்கம் வாசிக்கலையான்னா, வாசித்தேன் நான் வாசித்தேன் அதெல்லாம், ஆனால் என் நான்லாம் அதை வாசித்தேன்னு பெருமையாக சொல்லிக்கிறது எனக்கு அதில் பெருமை இல்லை. நான் சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் வாசித்தேன், வியாக்கரண சாஸ்திரம் வாசித்தேன், அதனால எனக்கு பெருமைன்னு நான் வெளில சொல்லிக்கிறதே கிடையாது. அப்போது நீர் எது வாசித்ததில் பெருமைன்னு உமக்கு சொல்லிக்கிறார் அப்படின்னா, வயம் வகுளமஞ்சரி கலதரீன மாத்வீஜரி துரீன குணநீ குணி துரீன குணரீதிபி பணிதிபி பிரமோதாமகே அப்படின்னு சாதிச்சார். நாங்கள்லாம் எதை வாசித்ததை பெருமையாக சொல்லிப்போன்னா, வயம் வகுளமஞ்சரி, இந்த வகுளமாலையை சாத்திந்து ஒருத்தர் இருந்தாரே புளிய மரத்துக்கு அடியில், அவருடைய கலதரீன மாத்வீஜரி அவருடைய ஸ்ரீசூக்திகளாக ஆக இருக்கக்கூடிய இந்த தேன் இருக்கே இந்த மாத்வீஜரி, அந்த ஸ்ரீசூக்திகளாகிய தேன்லேயே நாங்கள்லாம் மயங்கி கிடக்கிறவா, எங்களுக்கு இதை வாசித்தோம்னு சொல்கிறதுல தான் பெருமை. நம்மாழ்வாருடைய திருவாமொழியை நாங்கள்லாம் வாசிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல தான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சாதிக்கிறார். அப்போது நம்மாழ்வாருடைய திருவிழி திருவடிகளில் எவ்வளோ பக்தி சுவாமி தேசிகனுக்குன்னு தெரியறது. பராங்குஷ பதாசக்தா இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும், ஏன்னா அடுத்த திருநாமம் பரகாலாங்கிரி பக்திமான்னு, அதை கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். தேசிகனுக்கு கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு திருநாமம், அது ஏன் கலியன் திருவடிகளில் இவருக்கு என்ன பக்தி அப்படிங்கிறத அடுத்த திருநாமாவில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.